சலக்கு சலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கு ஆள வந்து ஒட்டிக்கிட்டாலே சந்தன பெட்டி சக்கர கட்டி வாங்கிக்க நீயோ வட்டிக்கு வட்டி அட சலக்கு சலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கு ஆள வந்து ஒட்டிக்கிட்டாலே சந்தன பெட்டி சக்கர கட்டி வாங்கிக்க அடச்சலக்கு சலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கு மாள வந்து ஒட்டிக்கிட்டாலே சாரல் வரும் தென்காசி தேவையில்லை இருந்தா தூரல் வரும் வண்ண வண்ண செம்பருத்தி என்ன சேரும் நீயும் தொட சொல்லாமல தேனும் மழையோசை அலையோசை அதில் நித்தம் நித்தம் பாட்டு சத்தம் கலக்கு கலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கு ஆள வந்து ஒட்டிக்கிட்டாலே சந்தன பெட்டி சக்கர கட்டி வாங்கிக்க நீயோ வட்டிக்கு வட்டி அட கலக்கு கலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கும் ஆள வந்து ஒட்டிக்கிட்டாலே சேல அத கட்டிக்கிட்டாலே ஒரு கலக்கு கலக்கும் ஆள வந்து ஒட்டிக்கிட்டாலே